படுகிறேன். இருட்டான உலகத்தில் மாட்டிக்கொண்டேன். என் காதலினே அது உணர்கின்றேன். உணரும் வலையில் உன்னை தொலைத்து விட்டேனோ. என்னாச்சு ஏதாச்சு ஏதாச்சுதோ மண்ணோடு மண்ணாக தான் போச்சு. ஓ செய்யாததை செய்தேன் என்று சொன்னாள் தூங்கவே முடியாம போச்சு. பெண்ணை உனை உலக அழகு என்றேன். என் மனதையும் உடைத்த பெண்ணும் நீ. சிரிச்சானையும் குழந்தை மாறி இருப்ப என் காதல தூக்கி போட்டு மிரிச்ச. பெண்ணை உனை உலக அழகு என்றேன். என் மனதையும் உடைத்த பெண்ணும் நீ. சிரிச்சானையும் குழந்தை மாறி இருப்ப என் காதல தூக்கி போட்டு மிரிச்ச. பேசின வார்த்தைகள் பேசின நாட்களும் புரிகின்றதா நினைவிருக்கின்றதா? தூரமாயிருக்கிற நிலவின் ஒளிய தெரிகின்றதா பின்னே தெரிகின்றதா? நீ பார்க்காத தருணம் நீ பேசுவ நினைக்கிற நிமிடம் என ஒருத்தாத இரவும் சிலை போல் அடையிறன் ஒரு மௌனம் அடி ஒன்ன மட்டும் நான் பார்க்க நண்டி. உன பார்க்காம என் உள்ளம் தள்ளாடுண்டி. அடி நீ சீரிச்சா இங்க தீபாவளி அதை நான் சீரிச்சு கரநாளாச்சிடி. Let me take it back to the time when I first saw you. பெண்ணே என்ன நான் தொலைத்து விட்டேன். ஒரு நொடியில் என்ன நான் மறந்து விட்டேன். கண்டுவிட்ட காதல் என்ன கொஞ்சம் குழப்பினதே. மறுபடி என் பள்ளியில் நீ வந்து விழுந்தாயே. என் காதல் உன்னிடம் கூறினேன். மறவாத்து பேசாமல் இஷ்டமின்றி நீ சொன்னாயே. என் உலக அழியே என் உலகம் என்று சொன்ன உலகத்துக்கு நான் கத்தி சொன்ன என் உயிரும் பாதி நீ என் பருங்காலம் உன்னாலே. என் தூக்கம் தொலைந்தே போனது. நான் தான் உன் உயிரும் பாதி சொல்லிவிட்டாய். என்ன தாண்டி மனசுக்குள் சரியாவது நீ பாட வைத்தியே கிருக்காடி நீ. பெண்ணே உனை உலக அழகு என்றேன். என் மனதையும் உடைத்த பெண்ணு நீயே. சிரிச்சானையும் குழந்தை மாறி இருப்ப என் காதல தூக்கி போட்டு விரிச்ச. பெண்ணே உனை உலக அழகு என்றேன். என் மனதையும் உடைத்த பெண்ணு நீயே. சிரிச்சானையும் குழந்தை மாறி இருப்ப என் காதல தூக்கி போட்டு மிரிச்ச. உயிரேயனை பிரியாதே பிரிந்தால் என் மனம் தாங்குமோ? உயிரேயனை ஒதுக்காதே நீ கலைத்த கரவை திருப்பி காணணும். இந்த உலகம் இங்க அழிந்தாலும் நிழலாக வாழணும். உயிரேயனை பிரியாதே உன் இதய துடிப்ப கேட்டு சாகணும். உனை உலக என் மனதையும் முடித்த பெண்ணு நீயே. சிரிச்சனையும் குழந்தை மாறி இருப்ப என் காதல தூக்கி போட்டு மிரிச்ச. பெண்ணே உனை உலக அழகு என்றேன். என் மனதையும் முடித்த பெண்ணு நீயே. சிரிச்சனையும் குழந்தை